శ్రీమాన్ శంకరనాభాయ కవితాఖిగకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుధాహృతి అసత్వదరం ప్రాయేణ. ఇది పర్యంతం போன ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சாய்ச்சார். பூர்வீகம்சகராய் ஆறு கர்ம பேத போதக பிரமாணங்களை சொல்லிருக்கா. சப்தாந்தரம், எஜதி, ஜுஹோதி, ததாதி, இந்த மாதிரி சப்தாந்தரங்கள், வேறு வேறு சப்தங்கள், அதை வச்சுட்டோம் கர்ம பேதம் சொல்லலாம். அதே மாதிரி இது அபியாசம், ஒரே பதம் எஜதி எஜதி எஜதினு வரும். ஒரே பதம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்ததுன்னாக்கா அதை கொண்டும் கர்ம பேதம்னு சொல்லலாம். அதே மாதிரி திரவியம் சொல்லலாம், கர்ம பேதம் சொல்லலாம். அதே மாதிரியாக பிரகரணம், இந்த பிரகரணம் வேற அந்த பிரகரணம் வேற, பிரகரணத்துல ஒட்டி பார்க்கணும். பிரகரணத்தை ஒட்டி பார்க்கிற சமயத்துல இந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டது வேறு, அந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டது வேறு, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ஒரு கர்ம பேத போதக பிரமாணம். அந்த மாதிரி எண்ணிக்கை இவையெல்லாம் சின் பார்க்கறது. இங்க பூர்வீமாம் சொல்றா ஆறு சொல்றா, அதுல நமக்கு அடிக்கடி வருது என்னன்னாக்க பிரகரணாந்தரம், அதே மாதிரி இத ரெண்டு அதுக்கு சித்தாந்தி பதில் சொல்லுவார். அதை இப்ப ஆரம்பிக்கிறார். நிறைய பிரம்ம வித்தியைகள், நிறைய உபநிஷதங்கள் நமக்கே தெரியும். நமக்கு தெரிஞ்சு பிரதானமா தசோபனிஷத்து அப்படின்றோம். ஆனால் எவ்வளவோ உபநிஷத்து இருக்கு, 108 இன்னும் அதிகமா இருக்குன்ற நிறைய சிலதெல்லாம் அந்த உபநிடங்கள்ல நிறைய பிரம்ம வித்தியைகள் இருக்கு. இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அவாவாளுக்கு பிடிச்ச பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கிறோம். ஆனால் இத்தனை உபநிடத்தில் கொஞ்சம் அத்தனை உபநிடத்துல எத்தனையோ பிரம்ம வித்தியைகள் இருக்கு. ஒரே வித்தியையே பல உபநிடங்கள்ல இருக்கு. இப்படி ஒரே வித்தியை பல உபநிடத்துக்கள்ல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருந்ததுன்னாக்கா இத வந்து எப்படி எடுத்துக்கிறது? தைத்திரிய உபநிடத், சந்தோக்கிய உபநிடத், பிரதானிக உபநிடத், இந்த மூணு உபநிடத்திலையும் ஒரே வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. ஒரே வித்தியை படிக்கப்பட்டிருந்ததுனாக்கா இவைகள் மூணுமே ஒரே வித்தியா அல்லது வேறு வேறு வித்தியைகளா அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்ப பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறான். அவன் என்ன ஆக்ஷேபிக்கிறான்? இவைகள்லாம் வேறு வேறு வித்தியைகள் தான், ஒரே வித்திய கிடையாது. ஏன்னா பூர்வீ மாம்சகர் சொன்னா நீங்களும் ஒத்துக்கிறீங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். பூர்வீ மாம்சகர் என்ன சொல்றா? இந்த இது இருக்கு பிரகரணாந்தரம் அபியாசம், இது ரெண்டு இருக்கு, வேற வேற பிரகரணம். எனவே தைத்திரிய உபநிடதுன்றது ஒரு பிரகரணம், சாந்தோக்கிய உபநிடதுன்றது ஒரு பிரகரணம். ஆனா எல்லா உபநிடத்தும் பிரம்மதத்தை சொல்ல வந்திருந்தானே, பிரம்மஸ்வரூபத்தை சொல்லி அதனுடைய உபாசனங்களை பத்தி எல்லாம் சொல்ல வந்திருந்தானே. அதனால வேறு வேறு பிரகரணங்கள் இவைகள், வேறு வேறு பிரகரணங்களா பெற்றதுனால இந்த உபநிடத்துல சொன்ன தகர வித்தியும் அதுல வயசான வித்தியும் அந்த உபநிடத்தில் சொன்ன ரக வித்தியும் வைஷ்ணவ வித்தியும் வேற வேறதான், ஒரே வித்தியை கிடையாது. ஏன்னா பிரகரணம் வேறு வேறு பிரகரணங்கள், சாந்தோக்கிய பிரகரணம் வேற, தைத்திரிய பிரகரணம் பிரகரணம். அதனால் இந்த பிரகரணம் வேறு வேறா இருக்கிறதுனால இந்த பிரம்ம வித்தியன்றது ஒரே வித்தியன்னு சொல்லக்கூடாது, வித்யைக்கியம் சொல்லக்கூடாது, வித்யா பேதம் தான் சொல்லணும் அப்படின்னுட்டு அவ ஆக்ஷேபிக்கிறார். இது ஒண்ணு ஒரு பிரகரணாந்தரம் சொன்ன ஆறு கர்ம பேத பிரமாணங்கள்ல இது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு அபியாசாத் கர்மபேதம். அபியாசம் எது தி எது தி எது தின்னு சொன்னாக்கி வருகிற எது இப்படி அஞ்சு பஞ்ச பிரயாதங்கள் எது தி எது தின்னு அழைச்சி படிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அபியாசம். இந்த அபியாசமானது கர்மபேத போதகம் அது கர்மபேதத்தை சொல்றது. இல்லன்னா ஒரு எதிர்த்திய போருமே என்னதுக்கு அஞ்சு எதிர்த்தி சொல்லணும்? ஒரு எதிர்த்திய போருமே அஞ்சு எதிர்த்தி தேவையில்லையே அப்படின்னு கேள்வி வரும். அதனால இது வந்து கர்மபேத போதகமா தானே எதிர்த்தி இருக்குன்னு நீ சொன்ன அபியாசம் கர்மபேதம் அப்படின்னு நீ சொல்றியே. நீமாம்சகர் சொல்றா அது எத்தனை இருக்கீங்களோ இங்கேயும் அதை வந்தான். இதுல சாந்தோக்கியத்துல யஸ்வான வித்தியா இருக்கு, தகர வித்தியா இருக்கு, பிரகதாரண்யத்திலையும் யஸ்வான வித்தியா இருக்கு, தகர வித்தியா இருக்கு. இப்ப ரெண்டு அபியாசம் தானே இங்க சொன்னதே அங்கே சொல்றது உனதானே. இப்ப அபியாசம் தானே அது ரெண்டு வாட்டி அபியாசம் பண்ணதுனால மூணு வாட்டி பண்ண என்ன அபியாசம்னாலே உனக்கு கர்மபேதம் தானே. நியமத்துக்கு துண்டிருக்கான்னு சொன்ன இல்லையோ இங்கேயும் அது மாதிரிதான் இருக்கு. ஒரே வித்தியானது ரெண்டு மூணு பிரகரணங்கள்ல உணரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரே மாதிரி. அதனால அபியாசம் இந்த மாதிரி அபியாசம் இருக்கிறதுனால இவைகள்லாம் வேதத்தை தான் சொல்லும். இந்த வேதத்தை சொல்றதுனால பொறுமை மாம்சகால் சொன்னதை அங்கீகரிக்கிறதுனால இந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாம் கூட பரஸ்பரம் பின்னமா இருக்கு. அதாவது என்னது பல பிரம்ம வித்தியைகள் பின்னம்தான், தகர வித்தியை வேற, வைஸ்வார வித்தியை வேற, அக்ஷர வித்தியை வேற, எல்லாம் வேற வேற தான். ஆனால் இங்க இவா சொல்றது என்னன்னா ஒரே வைஸ்வான வித்தியை ரெண்டு வருடத்திலயோ மூணு வருடத்திலயோ படிக்கப்பட்டிருந்ததுன்னா அது அபியாசங்கிற பிரமாணத்துக்குள் வந்துடும். அப்படி வந்தாக்கா பிரகதனமாவும் ஆயிடுறது அபியாசமாவும் ஆயிடுறது. ஒரே வைஸ்வான வித்தியை நாலு உபநிடத்துல படிக்கப்பட்டா என்ன, ரெண்டு உபநிடத்துல படிக்கப்பட்டா என்ன, வேற வேறதான். வேற வேற இருக்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுனாக்கா இந்த வைஸ்வான வித்தியைக்கு தனி அனுஷ்டானம், அந்த வைஸ்வான வித்தியைக்கு தனி அனுஷ்டானம், அந்த மாதிரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. அதுக்கு பதில் சொல்ற அது தவறு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வேற வேற உபநிடத்துல வைஸ்வான வித்தியை படிக்கப்பட்டிருக்கு, ஒரே வைஸ்வான வித்தியை தான். அது வேற வேற பிரம்ம வித்தியில உபநிடத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நீ சொன்ன பிரகரணாந்தரம் வேற பிரகரணம். அதே மாதிரி ஒரே வித்தியைய ரெண்டு இடத்துல மூணு இடத்துல படிக்கப்பட்டிருந்தாக்க அது அபியாச பிரமாணம் நீ சொன்னியோ. இதில் எதுவுமே சரியில்லை. ஏன் சரியில்லைன்றோம் அப்படின்னா அது சமாதானம் சொல்ற சாந்தோக்கிய உபநிடத்திற்கு தைத்திரிய உபநிடத்திற்கு நம்ம எல்லாரும் என்ன பொதுவா நம்ம சிவகிருஷ்ணவாதி முக்கவாதி சிவகிருஷ்ணவாதி எல்லாருமே யஜுர்வேத தியாகிகள் தான் அதிகம். சுக்லவேதி நிறைய பேர் இருக்க மாட்டான். அது மாதிரி சாமவேதிகள் குறவா தான் இருக்கு. ரிக்வேதிகளும் விஷ்ணுவாரில் குறவுதான், சாமவேதிகளும் குறவு. சுக்லவேதி வேதிகள் சிவகிருஷ்ணவாரில் வடகையாரில் அவ்வளோ பார்க்கல. ஆனால் ரிக்வேதத்துல செங்கலையா சின்னாச்சார சம்பிரதாயத்துல பார்த்திருக்கேன், வடகலையாரையும் பார்த்திருக்கேன். ரிக்வேதத்துல வடகலையா இருக்கா, சாமவேதத்திலையும் வடகலையார் செங்கலையார் இருக்கா. இப்ப பாருங்கோ நம்ம சிவகிருஷ்ணவர் தான் வடகளை யாரோ திங்களை யாரோ வந்துட்டு போட்டோம். நம்ம முக்காவது பேர் எஜுர்வேதம்தான் சாக்கை பொதுவா எஜுர்வேதம்தான் அதிகமா இருக்கு. நம்ம சாத்து முறை எல்லாம் பார்ப்போம், புகழ்தாத்தம் எதிரோ யஜ்யாப்பா ஆரம்பிச்சா நிறைய பேர் சொல்லுவான். சமயம் இருந்துன்னாக்கா நாலு பேர் எட்டு பேர் பத்து பேர் இருப்பான். அந்த மாதிரி ரெட்டு பேர் இருந்துன்னா நாலு பேர் அஞ்சு பேர் எட்டு பேர் இருப்பான். ஆனா எதிர்வேதம் சொல்லிச்ச நூற்று கணக்கா இருக்கா. அது சிவகிருஷ்ணவாரில பார்த்தால பார்த்தாலதான் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இது நிறைய பேர் இருக்கா. காரணம் சேஷம், நமக்கு எல்லாம் எதிர்வேதாங்க. அதுல பாடும்போது நம்ம எதிர்வேதாத்தியம் இருக்கும். அப்ப நமக்கு என்ன இது உபநிஷத்து தைத்திரிய உபநிஷம். அதே சுக்ல எதிர்வேதமாக இருந்தாக்கா பகதாரண்ய உபநிஷம். அதே மாதிரி இந்த சாமவேதமாக இருந்தாக்கா சாந்தோக்கிய உபநிஷம். இப்படி அத்தியனம் பண்ணிருக்கோம். அதனால என்ன ஆகுது, நான் எதிராக தியானம் பண்ணேன்னாக்கா நான் தைத்திரிய உபநிஷத்துதான் நான் தைத்திரிய சம்மிதா, அது எதிர்வேதம் சேர்ந்து கிருஷ்ண எதிர்வேதம், அதை நான் தியானம் பண்றேன் அதையும் சாக்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த எதிர்வேத உபநிஷத்து எது தைத்திரிய உபநிஷம் சுக்ர கிருஷ்ண எதிர்வேதம், அதுதான் நான் தியானம் பண்ணுவேன். நான் தியானம் பண்ணுறேன்னாக்கா அதுல எந்த வித்தியம் சொல்லப்பட்டிருக்கு தகர வித்தியோ அதை நான் அனுப்பிக்கிறேன். அதே மாதிரி சந்தோக்கிய உபநிடத்தை சமகாரி சமவேதா தேவைகள்லாம் தியானம் பண்றாரு. அவன் தியானம் பண்ணாருனாக்கா அப்போ அந்த சாந்தோக்கிய உபநிடத்தில் சொல்லப்பட்ட தகர வித்திய அவன் அனுப்பிக்கிறார். ஏன்னா அவன் உபநிடத்தில் சொல்லப்பட்டதான் அவன் தியானம் பண்ணுவார், அதுதான் அவன் அனுப்பிப்பார். அதனால அத்தியத்திரு பேதம் தான். ஏன்னா நான் தைத்திரிய உபநிடத்தை தியானம் பண்ணுவேன், அவளா ஏதாவது தியானம் பண்ணுவா சாந்தோக்கிய உபநிடத்தை, அதே சுக்லேஸ்வரர் இருக்காரா பிரதாரண்ய உபநிடத்தை தியானம் பண்ணுவார். இப்படி அத்தியானம் பண்ணாக்கா அந்த அவாவாளுடைய உபநிடத்தை எது இருக்கோ அதுல சொல்லப்பட்டதா ஆரம்பிக்கிறார். அதனாலதான் பாருங்க நம்ம யாகம் பண்றோம், உபாசனம் பண்றோம், எல்லாரும் உபாசனம் வாங்கி இருந்தாலும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். பண்ணச்ச அது மூணு பேருக்கும் அவபாசனன்றது பேர் ஒண்ணுதான், மூணு பேருமே ஒரே தான் பண்ணிட்டு இருக்கோம். எதிர அவபாசனமோ அக்னிந்தானமோ யாகமோ எல்லாம் சாகம் அப்படிதான் வேற. ஆனால் அவபாசனம் ஒரே உபாசனம் தான். அது மாதிரி அக்னிந்தானம் மந்திரம் கொஞ்சம் மாறும், அவா சுரம் வேற நம்ம சுரம் வேற, சாம கானம் அது, எஜுர் மந்திரம் இது. அதனால சாமகானம்ன்றது என்னைக்கும் உச்சை சாம்னா உச்ச சுரத்துல சாமகானம் பண்ணிட்டு இருக்கா. போன வாரம் திருக்குளம் ஞானம் திருநெல்வேலிக்கு போய் இந்த பத்தலாம் முன்னாடி அப்போ ஒரு சாமவேதம் சாத்துமுறை பண்ணா எஜுர்வேதம் கம்பீரம், அது ஒரு கம்பீரம், ருக்வேதம் அது ஒரு கம்பீரமா இருக்கு, சாமவேதம் அது ஒரு கம்பீரமா இருக்கு. கேட்க கேட்க அப்படியே ஆனந்தமா இருந்தது. அடையன் உபன்யாசம் பண்ண சொன்னா அப்ப சொல்லச்ச இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். உபயவேத சாத்துமுறை ஆனந்தமா இருந்தது சுரம்யமா. நிஜமா ஆர்த்த பிரபத்தி ஒருத்தன் பண்ணியிருந்தான்னாக்கா நேர மோட்சத்துக்கே போயிடுவான். இந்த லௌகிகெல்லாம் எதுக்கு, ஏதோ சமகாயம் ஆஸ்தான் அங்க திருப்பிழான்னு நம்ம பாடுவோம். இதெல்லாம் அங்க போனோம்னாக்க திருமாவணி மண்டபத்துல போய் பெருமாளை சேவிச்சுட்டு அந்த பெருமாள் கிட்ட பெருமாண்டு பாடுறதுதான் நம்ம கைங்கரியம் ஆனந்தமா, அவ்வளவு வைபவமா இருந்தது. இதனால ஒவ்வொரு வேதமும் அதனுடைய சுரத்தோட அதனுடைய சுபாவத்தோட அதனுடைய அந்த மந்திரங்கள் சாமங்கள் ரிக்குகள் இவைகளோட அவையெல்லாம் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அற்புதமா இருக்கு அவைகள்லாம். அவ்வளவுதான் வேறுபாடை தவிர்த்து கர்மாவை நொட்டிக்கிறதுலயோ உபாசனத்தை நொட்டிக்கிறதுலயோ வேறுபாடே இல்லையே. அத்தியாத்திரம் நானும் சந்தியாவந்தனம் பண்றேன், அவனும் சந்தியாவனம் பண்றான், நானும் காயத்ரி ஜபம் நொட்டிக்கிறேன், அவனும் காயத்ரி ஜபம் நொட்டிக்கிறான், ஆச்சமணம் பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், மந்திரம் இதெல்லாம் பண்றோம், அது மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கிறோம், எல்லாமே ஒரே மாதிரிதான். மந்திரங்கள்ல மாத்திரம்தான் கொஞ்சம் சுர வேறுபாடு இல்லை, அந்தந்த வேதங்களுக்கு அனுகூலமாகும். மற்றபடி பிரம்ம வித்தியைகளை வேறுனு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் தியானம் பண்ண உபநிடத்திற்கு உபநிடத்து அதை கொண்டு நான் தியானம் பண்றேன், அதை கொண்டு நான் வந்து உபாசனத்தை அனுப்பிக்கிறேன். ஏன்னா என்னுடைய உபநிடத்து தைத்திரிய உபநிஷம், அதுல சொல்லப்பட்ட வித்தியை நான் அனுப்பிக்கிறேன். அவன் தன்னுடைய வித்தியில சொல்லப்பட்டதான் அவன் அனுப்பிக்கிறார். அப்படி இருக்கச்ச இது வேற அது வேறன்னு சொல்லலாமா. அதனாலதான் பாருங்க வசுகாரரோ எல்லா வசுகாரும் அவன்லாம் சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றோம். சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு என்ன பண்ற தெரியுமா, எல்லா உபநாடத்துல இருந்தும் வாக்கியத்தை காமிக்கிறா. சதைவ சௌமியது ஆசீத்து அப்படிங்கிறது அது ஒரு சந்தோஷம். அதையும் சாதிக்கிறா. ஏகோ ஹதை நாராயண ஆசீத்து அது ஒரு உபநிடன். அது சொல்றது தெரியோ தேவ ஏகோ நாராயண சுபாட உபநிடன். அது ஒரு உபநிடது. அதையும் சாதிக்கிறா. ஏதோ வாய்மான் பூதான் ஜாயந்தே அப்படின்றோம். சகஸ்வீரம் தேவன்றோம். எல்லா உபநிடத்தும் நமக்கு உபாதே. ஆனா எல்லா உபநிடத்தையும் நம்மளால தேர்வு பண்ண முடியாது. அவாவாசாஜியை தான் தேர்வு பண்ண முடியுது. அதனால என்ன பண்ண எடுத்தோ அவாவாவுடைய சாக்கிக்கு அனுகுணமாக அந்தந்த சாகியில அந்தந்த வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. அத்தனை நாம தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறோம். அவ்வளவுதானே. அப்படி இருக்கிறது இதுல விரோதம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு. அதனால நீ வந்து பிரகரணாந்த சாத்து உபாசன பேதம், அத்தியாசாத்து உபாசன பேதம், இந்த மாதிரிதான் நீ சொல்ற. அதுவே தவறு. அந்த மாதிரி தவறா சொல்லவே கூடாது. அவைகள்லாம் இங்க வரவே வராது, வரவே வராது. பொருளின் அம்சம் சொன்னான்னு அக்னிஹோத்தம் ஜோதி அப்படின்னு இருக்கு. ஏன்னா உபசுத்தம் வேற, அக்னிஹோத்தம் ஹோமம்ன்றது வேற. அதை பண்ணிட்டு இதை பண்ணு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஹோமம் வேற, இந்த ஹோமம் வேற, ரெண்டும் பிரகரணம் வேறுபட்டுடும். அக்னிஹோத்திரமே கூட எத்தனையோ வேறுபாடு இருக்கு. நித்யாக்னிஹோத்தம், காமியாக்னிஹோத்தம், குண்டபாயினம் அக்னிஹோத்தம், மாசாக்னிஹோத்தம், எத்தனை பேர் இருக்கு. இத மாதிரி எவ்வளவோ பேதங்கள் இருக்கு. அதனால அங்க சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு நான் நீ இப்படி காடு நான் பதில் சொல்றேன். சாண்டில்ய வித்திய தகர வித்திய அது ரெண்டும் வெவ்வேறையா, வெவ்வேறு தான். சாண்டில்ய வித்திய வேற, தகர வித்திய வேறன்னு சொல்லுவோம். ஒரே தகர வித்திய மூணு உபநிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல போய் இது ஒவ்வொரு இதெல்லாம் வெவ்வேறு, அந்த உபகரணத்துக்கு வேற, இந்த உபகரணத்துக்கு வேற, அது பிரகரணம் வேற, இது பிரகரணம் வேற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரே உபகரணம் தான் எல்லா இடத்துலயும் அத்தியாசமா இருக்கு. அதனால அத்தியாசம்ன்ற பிரமாணத்தினால இதனால ஒரே இதுன்னு சொல்லக்கூடாது, வெவ்வேறு வேற சொல்ல முடியாது. அத்தியாசமே வந்தது அப்படின்னா நாம் பண்ற நாம் தீனம் பண்ற உபகரணத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அவ சாமகாய் அவாதீன்ற உபநிடத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதானே. இத்த போய் ஒரே இதுன்னு சொல்லணும். அதனால நீ அபியாசம் சொல்லி விரோதமாக சொல்லக்கூடாது. வேறுபட்ட வித்தியைகள் அப்படின்னு ஒரே வித்தியை சொல்லாத, அது இல்லை அப்படின்னுட்டு மாதிரி சொல்ல. அதன் பேர்ல அவன் கேட்கிறான் ஆதரவணிகள் ஒரு வாக்கியம் வந்திருக்கு. அது என்ன சிரோவர்தம் ஒரு பக்கம். இந்த சிரோவர்தம் வந்து சிரோவர்தேன பிரம்ம வித்யாம் ஏதோ வாக்கியம் இருக்கு. அங்க பிரம்ம வித்யம் ஒரு பதம் இருக்கு. அது மாதிரி சிரோவர்தம் ஒரு பதம் இருக்கு. அவ என்ன பூர்வபட்சம் என்ன கேக்குறான், பிரம்ம வித்யான்னு ஒரு பதம் இருக்கு. பிரம்ம வித்யான்றதுனால உபாசனம் சொல்லப்படும். அதுல சிரோவர்தம் ஒரு அர்த்தம். அது சிரோவர்தம் என்ன அர்த்தம்னாக்க ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துல அங்காரங்கள் இருக்கு. கறி கறின்னு சொல்லணும், குமட்டி அடுப்புல போகணும் கறி. அதை தனல அதுல வச்சுட்டு தலையில வச்சுக்கணும், தலையில வச்சுட்டு அத்தியனம் பண்ணணும்னு சொல்லு. இதுக்கு பேர் சிரோவர்தம். இந்த சிரோவர்தத்தை அனுப்பிக்கிறது பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கு. பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக இந்த சிரோவர்தமானது படிக்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு ஆதரவணிகள் இருக்கா பாருங்க. அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்ணி மண்டப உபநிடத்தான் நிறைய இருக்கு. அந்த உபநிடத்தெல்லாம் அத்தியனம் பண்ற பாருங்க. அவள்தான் அந்த அந்த பிரம்ம வித்தியை அனுப்பிக்கலாம். அவளுக்கு தான் சிரோவர்தம் அப்படின்னு இருக்கே. அப்போ அந்த பிரம்ம வித்தியை அவளுக்கு உண்டுதான், எல்லாருக்கும் ஒண்ணு கிடையாது. ஒரு பட்சம் அக்ஷரிக்கும் பிரம்ம வித்தியன்னு ஒரு பதம் இருக்கு. அதே மாதிரி சிரோவர்தம்னு ஒரு அங்கம் இருக்கு. ஒரு பதம் பிரம்ம வித்தியன்றது அங்கி சிரோவிரதம் அங்கம். இப்போ பிரம்ம வித்யைக்கு உபாசனத்துக்கு சிரோவிரதமானது அங்கமா இருக்கு. அதனால அவதானிக்கலாம். தேசாமே வேதாம் பிரம்ம வித்யாம் மதேத சிரோவிரதம் விதிவத் அப்படின்னு இருக்கு. இது வந்து இந்த பிரம்ம வித்யான் பதம் கூறியோ அது வந்து நம்ம உபாசனத்தான் சொல்றது. உபாசனத்தை சொல்லவே இந்த உபாசனம் ஆதர்வணிகாருக்கு ஒன்றிதான் உண்டு. அதர்வ உபனிஷத்தெல்லாம் அவ அத்தியனம் யாரு பண்றாளோ அவளுக்கு மட்டும்தான் அது உண்டு. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல பிரம்ம வித்திய வேறுபட்டுதான் இருக்கும். ஏன்னா மீதி யாருக்குமே நம்ம எல்லாம் தெரியாது. இன்னும் சில பேர் சந்தோகால் அதாவது சமவெறிகள், அவளுக்கு எல்லாம் இந்த சிரோவிரதம் கிடையாது. அவளுக்கு சிரோவிரதம் கிடையவே கிடையாது. நமக்கு தான் இது உண்டு. ஆதரவணிகளுக்கும் தைத்திரியாளுக்கோ சமவெறிகளுக்கோ இது கிடையாதே. அதனை என்ன சொல்லுவேன். அதனால இந்த வந்து வித்யா பேதம் தான் சொல்லணும் அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அது தவறு. ஏன் அப்படின்னா இந்த பிரம்ம வித்யாம்னு ஒரு கொள்வி எங்க, இந்த பிரம்ம வித்யான்றதுக்கு நீ ஏன் அதை உபாசனமா எடுத்துக்கிற? உபாசனமாவே அதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா பேரை வச்சிருந்தே எல்லாம் ஒன்னே ஆயிடாது. சுவாமி வந்து இதுல சாய்க்கிறார். பிரமத பங்கத்துல அது வேற உதாரணம். அவன் வந்து பௌத்தன கரணம் அடிச்ச வீரர். ஒரு கழுத இருக்கு, அந்த கழுதைக்கு குதிரைன்னு பேர் வைங்க. குதிரைன்னு பேர் வச்சாக்கா அந்த கழுதை குதிரையா மாறிடுமா? சுப்பாடு நினைவிலும் பத்தியில அதாவது ஹரின் இருக்கு. ஹரி அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கும் பேரு, தவக்கலைக்கும் பேரு, குரங்குக்கும் பேரு, சிம்மத்துக்கும் பேரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால பெருமாள் ஹரின்னு சொல்லச்ச பெருமாள் வந்து போய் தவக்கலையா மாறுவேறா? அந்த தவக்கலைக்கு ஹரியின் பேர் இருக்கிறதுனால அது பெருமாளை மாறிடுமா? இது வேற அது வேற. அது மாதிரி பிரம்ம வித்யன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஏதேனும் பிரம்ம வித்யாம் பதம் இருக்கு. தேதாமே ஏதாம் பிரம்ம வித்யாம் வதேதன். இந்த பிரம்ம வித்யாம் அப்படின்றதுனாலயே உபாசனம் சொல்றதுன்னு வச்சுக்காத. ஏன் அது அப்படின்னா அங்க மேற்கொண்டு இருக்கு. மேற்கொண்டு என்ன சொல்றக்கு அப்படின்னாக்கா வேதம் விரதேனம் யாக்கியாதம் அப்படின்னு இருக்கு. வேதம் விரதேன யாக்கியாதம் அப்படின்னு இருக்கு. இது கூட இந்த சிரோவிரதம் வேதம் விரதேனம் யாக்கியாதம், வேதத்துக்கு விரதமாக அங்கமாக யாக்கியாதம் யாக்கியானம் பண்ணப்பட்டது அப்படின்னு அங்க இருக்கு. அதனால இந்த வேதம் வியாக்கியாதம் கொஞ்சம், அதனால பிரம்ம வித்யானாக்கா வேதாத்தியனம், வேத வித்தியை வேதாத்தியனம் சொல்லிருப்பேன். திருவண்ண ஞானத்துல எடுத்தன்னைக்கு அடியான உபன்யாசம் பண்ண சொன்னான். அப்ப அடியன் சொன்ன இந்த வார்த்தையை பிரம்மம் என்ன சார் சாச்சு ஒரு 8 வருஷம் முன்னாடியோ 10-12 வருஷம் முன்னாடியோ பிரம்மம் அப்படின்னு இருக்கு. இங்க பிரம்ம கோஷமா இருக்கு. பிரம்ம சப்தத்துக்கு எத்தனை அர்த்தங்கள்? பிரம்மன்னா பரமாத்மான்னு அர்த்தம். பெருமாள் பெருமாள் விஷயமான அங்க எல்லாம் வந்துட்டு இருக்கு. பிரம்மன்னாக்க இவன் வேதம்னு அர்த்தம், வேத கோஷம். பிரம்மன்னாக்க பிரம்ம விசாரம்னு அர்த்தம், தபஸ். பிரம்மன்னாக்க பிரகிருதின்னு அர்த்தம், போக்கியம். அற்புதமானது அறியாராதன. என்னென்ன பாருங்க, அவ பாராயணம் பண்றா, அதை கேட்டாக்க அது ஒரு போக்கியம், ஆனந்தமா இருக்கு. சரியாராதனம் என்றா அதை சாப்பிட்டோம்னாக்க பரம போக்கியமா இருக்கு. சதசு நடந்தது, சதசு நடக்கச்ச அந்த சதசுல விசாரணை நடக்கிறதுலயோ ஆனந்தமான விசாரங்கள். பரவாயில்ல சொல்ற போனோம் அந்த விசுவாமித்திரர் என்ன பண்ணாராம், ரொம்ப அழுத்து போயிட்டோம், நிறைய தபஸ் பண்ணிட்டார், அத்தனையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாராம். தான் பண்ண தபோபலம் அத்தனையும் எல்லாருக்கும் கொடுத்தாராம். கடைசியில ஐயோ வசிஷ்டர் கொடுத்த மறந்துட்டுமே, வசிஷ்டர் வாயால் பிரம்மஜெயம் வாங்கினமே, அதனால அவரை கூட்டு எப்பயோ 3000 வருஷம் பண்ணியிருந்தேராம், அத்தை கொடுத்துட்டேன். வசிஷ்டருக்கு வெக்கமா போயிட்டோம், நம்மளால பிரம்ம ரிஷியின் பேர் வாங்கினவர், அவருக்கு இந்த மாதிரி நல்ல மனசு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனால் நாமும் பிரம்ம உட்கார்ந்து இருக்குமே அப்படின்னு அவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவரை மறந்துட்டார் சுவாமித்திரர், மறந்துட்டு கூப்பிட்டேரம் இவரு தபஸ் எல்லாம் விட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஆனா ஒரு வாட்டி சத்தியலோகத்துக்கு போனேன், பிரம்மாவோட பிரம்மாச்சாரம் பண்ணேன், 3 நாளைக்கு பண்ணேன், 1 நாளைக்கு 24 நிமிஷம், 3 24 72 நிமிஷம் ஆச்சு, 3/4 வரும் 18 90 நிமிஷம் பண்ணிருக்காரு, 1.5 மணி நேரம். நாளில் ஒரு பாகம் கொடுக்குறேன், 3000 வருஷம் தபஸ் வளர்ந்து விட்டுருக்கேன், நீ என்னாக்க 3/4 நாளையே அதுல நாளில் ஒரு பாகம், அது இப்படி அநியாயம் உண்டு அப்படின்னு கத்திரார். ஐயோ சொல்லாதீங்க, நம்ம தபஸ் பண்றது வேற, ஆனால் இது வேற, பிரம்ம வித்திய தபஸ் பண்ணதெல்லாம் காட்டிலும் பிரம்ம விசாரம் பண்றது அவ்வளவு சொல்றது, அதனால உமக்கு கால் பாகம் கிடைச்சது ரொம்ப விசேஷம், அவத்தும் கிடையாது, அதை நிரூபிச்சிடும் என்ன. உடனே அஷ்டதிக் பாடகாலத்தை போய் கூப்பிடுற, அவ சொன்னா நீ சொன்னது சரிதான், ஆனால் எங்களால் எப்படி வர முடியும், அஷ்டதிக் கிதங்கள்லாம் சொல்றதான், ஏன்னா நாங்க வந்து நாங்க கணக்கு அங்க வந்துட்டோம்னாக்க லோக காரியம் கெட்டு போயிடும், அதுக்கு சொன்ன கவலையப்படாதீங்கோ, நாளில் ஒரு பாகம் அவர் கொடுத்தனோ நீங்க வர்ற பர்யந்தம் வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு நாளில் இப்போ 3 பாகம் இருக்கு, அதை 1 பாகத்துக்கு கொஞ்சம் நாங்கள் வைக்கிறேன் வாங்கோ அப்படின்னாலும் உடனே கிளம்பி வந்துட்டான். விசுவாமித்திரர் எல்லாம் இருந்து இருக்கா, சூரியன் மாத்திரம் சூரியன் அது பாட்டுக்க பிரகாசிச்சுட்டு இருக்கு, அந்தந்த காரியங்கள் நல்லா நடந்துட்டு இருக்கு. விசுவாமித்திரர் ஆச்சரியம், நீங்கெல்லாம் வந்துட்டீங்களே அது எப்படி நடக்கிறது எல்லாம்ட்டு. அதுக்கு அவ சொன்னாலும் வசிஷ்டருடைய பிரம்ம விசாரம் பண்ணேறோம்யோ அதில் நாளில் 1 பாகம் கொடுக்குறேன், மீதி 1 பாகம் மூணுல 1 பாகத்தை எங்க காரியத்துக்கு ஒருத்தர வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன், அதனாலதான் நடக்கிறது, சாமான்யமானது இல்ல பிரம்மச்சாரம், அதை கேட்டாலே புண்ணியம், அதை பண்ணினா எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு வசந்தது அது அப்படின்னு சொன்னேலாம், அதை கேட்டவுடனே ஆனந்தப்பட்டாலாம், அதை கேட்டு சதுர்முக பிரம்மா சொன்னேனா இந்த மாதிரி பிரம்மச்சாரத்தினுடைய பலன் உமக்கு கிடைச்சது இல்லையோ, அதனால சாட்சாத் திருமால் உமக்கு அவதாரம் பண்ணி அவதாரம் பண்ணச்ச உமக்கு சுசுரூழ பண்ணுவான், உமக்கு சுசுரூழ பண்ணுவான், உமக்கே பண்ணுவான். நாளில் 1 பாகம்னாக்க பிரம்மச்சாரம் பண்ணவரே அவர்தான் வசிட்டார், அவரை காலாகாலமும் பண்ணுவான் அப்படின்னு நேரம், அவ்வளவு சொந்தது இந்த பிரம்மச்சாரம்ன்றது. அந்த பிரம்மச்சாரத்தை பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம், இந்த மாதிரி பிரம்மசப்தத்துக்கு பல அர்த்தங்கள், அதுல வேதம்னு ஒரு அர்த்தம், அந்த வேதமானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம வித்யாம் வேதத்தை அத்தியனம் பண்ணுங்கோ சிரோகதம், அது என்னன்னாக்க யாரு ஆதரவணியனா இருக்கானோ ஆதரவை சேர்ந்தவனோ அவன் என்ன பண்ணணும், அத்தியனத்துக்கு முன்னாடி இந்த சிரோவிரதத்தை அனுஷ்டிக்கணும், இந்த சிரோவிரதத்தை அனுஷ்டிச்சான்னாக்க அப்போ இவன் அந்த தலையில அதை வச்சு அனுஷ்டிக்கணும், அதன் பிறகுதான் அத்தியனம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்ப நாம எல்லாம் யஜுர்வேதிகள் பசங்களுக்கு நம்ம உபநயனம் பண்றோம், உபநயனம் பண்ணிச்சு என்ன பண்றோம், தலையில குடுமி வச்சுட்டு க்ஷோரம் பண்ணிட்டு வரணும். ஆனா சாமகால என்ன தெரியுமா பண்ணுவா, மொட்டை அடிச்சுன்னு வரணும். அவளுக்கு வந்து பிரம்மோபதேசம் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணா மொட்டை அடிச்சுன்னு தான் வந்து உபதேசம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவருடைய இருக்கு. நமக்கு வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்தன்மையை வச்சுட்டு பார்க்கணும். அதனால ஆதரவணிகாலுக்கு சிரோவதம் அப்படின்னு இருக்கு. அதை பண்ணினாத்தான் அவ வேதாத்தியனம் பண்ண முடியும். அதுக்கோசரம் தான் சொல்றதுக்கு இந்த சிரோவதான்றது. நீங்க சொல்ற மாதிரி பிரம்ம வித்தியைக்கு ரங்கம் இல்லை. அதனால ஒரே பிரம்ம வித்தியை நாலு உபநிடத்துல சொன்னா என்ன, ரெண்டோ உபநிடம் சொன்னா என்ன, ஒரே வித்தியன்றதுனால நீங்க சொன்ன பிரகடனாந்தரமோ அல்லது அத்தியாசமோ அதெல்லாம் இங்க வராது. வராதனால அது அப்படியே இருக்கு. இதுக்குதான் பிரமாணம் இருக்கா இருக்கே. என்னக்கா இந்த இதுல சமாச்சார கிரந்தம் ஒரு கிரந்தம், இது சூத்திரக்காரர் சொல்லிட்ட, அதான் கிடைக்கிறதா என்னன்னு தெரியாது. சமாச்சாரம்னு ஒரு கிரந்தம் இருக்கான். அந்த கிரந்தத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கான். சூத்திரக்காரர் சொல்ற சுவாத்தியாயி சமாச்சாரே அதிகாராச்சன் நியமகம் சொல்ல போற. அதனால சமாச்சாரம்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல இந்த இது இருக்கு. இந்த சிரோவிரதம்ன்றது சுவாத்தியாயம் ஸ்வவேத பாகத்தை ஸ்வசாகைய அத்தியனம் பண்ண சேதனம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால இந்த பிரம்ம வித்யான்ற பதம் கூட வேதத்தை நாம் சொல்லும் அப்படின்னு நாம் சொல்றதுனால இது பிரகடனாந்தரமோ அபியாசமோ கொண்டு பிரம்ம வித்யா வேதத்தை சொல்ல முடியாது, ஐக்கியத்தை தான் சொல்ல முடியும். அதுக்கு பதில் சொல்ல போற சம்யோகம் ரூபம் சோதனா ஆக்கியா இது நாளும் இங்க இருக்கு. சம்யோகம் என்ன, பலம். பலம் என்ன, மோட்ச பிராப்தி. அது எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் மோட்ச பலம். அத பிரம்ம பக்தி யோக நிஷ்டனம் பிரபண்ணனும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அமாதிரி பக்தி யோக நிஷ்டன்ல எத்தனையோ பிரம்ம வித்தியைகள், எப்படி எந்த வித்தியை அனுப்பிச்சாலும் ஒரே பலன் பிரம்ம பிராப்தி, அதுவும் பூர்ணமான பிரம்ம பிராப்தி. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் சம்யோகம். அதான் அடுத்த சூத்திரம் சொல்ல போற ஸ்லோகத்துல அமாரி சோதனா உபாசீத தியாகித இந்த மாதிரிலாம் விதி பிரத்தியம் இருக்கு. பதங்கள் அதாவது உத்தரவு கட்டளையிடுற சப்தங்கள். அதே மாதிரி ரூபம் அந்த இந்த தகர வித்யா அந்த தகர வித்யா ரெண்டுத்திலையுமே உபாசியமான பிரம்மத்தினுடைய ஆகாரம் இருக்கு பாருங்க, அது ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரூப ஆக்கியா பேரு, இதுக்கும் தகரன் பேரு அதுக்கும் தகரன் பேரு, இதுக்கும் வைஸ்வானரன் பேரு அதுக்கும் வைஸ்வானரன். இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல பிரம்ம வித்யானது ஒன்னேதான். அதனால நீ சொல்ற மாதிரி வராது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறது பாருங்க. சாகாசு பிரக்ரியான்யாம் சிரவணம் விபுணஹ திருஷ்டமத்ர விசேஷம் வித்யாபேதஸ்ததஸ்யாம் இதின ததுபயம் யுக்தமத்யே ஸ்ருபேதா தேஷாமேவேதி வாக்யாம் வசித் உபஜனிதா வேதசங்காத்வயுக்தா சுவாத்தியாயே பிரம்ம வித்யா பதமிஹி பவே தத்ரதேனான்மயோக்தே. சாகா நிறைய சாகைகள், எத்தனை சாகைகள், சாந்தோக்கியம் அதாவது சாமவேதம் எடுத்துக்கோங்க, சகஸ்திர சாகைகளாம், ஆயிரம் சாகைகளாம். நமக்கு தெரிஞ்சது இப்ப மூணு சாகைகள் தான், எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அது புஸ்தகம் இருக்கா தெரியாது. இப்ப இருக்கிறது கௌசமியம் ராணாயினியம் ஜெயமினியம், மூணு சாமங்கள் தான் இருக்கு, மூணு சாமங்கள் தான். நம்ம எல்லாம் உன்னாயாமி உன்னாயமெல்லாம் கேட்டுட்டு இருக்குமே, அதுக்கு பேர் கௌசமிய சாக்கைன்னு பேரு. அவர் ராணாயினி சாக்கைன்னு ஒரு சாக்கை, மூணு தான் தெரியாது. அவன் நிறைய சாக்கைகள் நமக்கு தெரிஞ்சது மூணு தான். அவாறு தைத்திரிய உபநிடத்து சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்னுட்டு ரெண்டு பாகமா. அதே மாதிரி ஆதரவான ஆதரவான எல்லாம் கூட அதிகமா இருக்கா. சுக்ல யஜுர்வேதத்திலேயே ரெண்டு பேர் கான்ம சாக்கை மாத்தியந்தன சாக்கை, எத்தனையோ சாகைகள். அதனால பல சாகைகள்ல பிரக்ரியா அந்யா, பிரக்ரியான பிரகரணம்னு அர்த்தம், வேற பிரகரணம், இதனுடைய பிரக்ரியை வேற, அதனுடைய பிரக்ரியை வேற, அதாவது இதனுடைய பிரகரணம் வேற, அதனுடைய பிரகரணம் வேற, இந்த மாதிரி வேறு வேறு பிரகரணம் அந்த மாதிரி இருக்கு. அதனால பிரம்ம வித்தியனுடைய பிரகரணமே வேறையா பிரகரணம். அதனால இந்த பிரம்மவியானது பின்னமா போயிருது பிரகரணம் தராது. அதே மாதிரி அத்த அவிசேஷம் புனஸ்ரவணம், அவிசேஷ புனஸ்ரவணம், புனஸ்ரவணம்னா அத்தியாசம், திருப்ப திருப்ப சொல்றது, திரவணம் கேட்கப்படுறது, எதத்தி சுமிதோ எதத்தி பணுன பாத்தம் எதிர்த்தி பருகர் எதிர்த்தி இடோ எதிர்த்தி பருகர் எதிர்த்தி சுவாகாலம் எதிர்த்தி எதிர்த்தி எதிர்த்தி எதிர்த்து ஒரே பதம், அதுவே திரும்ப திரும்ப திரும்ப பிடிக்கப்பட்டிருக்கு. அவிசேஷம் எதிர்த்தியில விசேஷமே இல்லையே, ஒரே எதிர்த்தி தானே, அவிசேஷ புனஸ்ரவணம் பேரு அபியாசம், அவிசேஷ புனஸ்ருதின்னு சொல்றாய்வா. அவன்லாம் அபியாசம் வாங்கிகள் வேதாந்திகள் அவனது சொல்றா அவிசேஷ புனஸ்ரவணம் ஒண்ணுமில்லை, அபியாசம்ன்றத அழகா சொல்ற, விசேஷம் இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரே பதத்தை வேதத்துல சொல்லப்படுறது அப்படின்ட்டு சொல்லிச்சு கொஞ்சம் கம்பீரமா அழகா இருக்கும். அவிசேஷ புனஸ்ரவணம், அவிசேஷ புனஸ்ருதி அப்படின்ட்டு இருக்கும். இந்த அவிசேஷ புனஸ்ரவணருக்கு அதுவும் அபியாசம், அதுவும் இந்த உபாசனத்தை வேறையா சொல்றது அப்படின்னு ஆக்ஷேபிக்கலாம். இது கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டது, ஏற்கனவே போன ஸ்லோகத்தை வைக்கணும். இந்த ஸ்லோகத்துல அதை ரெண்டு யுக்தியா சொல்றோம், ஒன்னு பிரகரணம் பிரகரணாந்தரம், இன்னொன்னு அவிசேஷ புனஸ்ரவணம் அத்தியாசம். இந்த ரெண்டு பிரகரண பிரமாணத்தினாலையும் ததக வேதக பிரமாண சத்பாவா ததக, அந்த காரணத்தினால, எந்த காரணத்தினால, வேதக பிரமாணம் ரெண்டு இருக்கு, பிரகரணாந்தரம் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி அவிசேஷ புனஸ்ரவணம் அத்தியாசம், இந்த ரெண்டு இருக்கு. அதனால வித்யாபேதாத், வித்யினுடைய பேதம் தான், இந்த தகர வித்ய வேற, அந்த தகர வித்ய வேற, இந்த வைஸ்வான வித்ய வேற, அந்த வைஸ்வான வித்ய வேற அப்படின்னு, இது என்ன, இது சரியன்னு இந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்ன தது பயம், நீ ரெண்டு சொன்னியே, பிரகரணாந்திரம் ஒண்ணு அவிசேஷ புனஸ்ரவணம், ரெண்டும் அத்தியாசமும் பிரகரணமும் ரெண்டு இருக்கும் இல்லையோ, இது அத்தியத்ருபேதாத்யம், அத்தியனம் பண்றவா இருக்காளே அவ வேற வேற, இவன் நாம வந்து கிருஷ்ணயஜுர்வேதம், நமக்கு ஆபசம் சூத்திரம், சில பேர் போதாயன சூத்திரம் கூட இருக்காது, அதனால் இவன் இருக்க போற சமக அவள்னா அஷ்யாயன சூத்திரம், அந்த மாதிரி ஆசுவாயன சூத்திரம் இருக்காதிகள், இந்த மாதிரி நிறைய சூத்திரங்களும் வேற, உபநிஷத்து வேற, வேதம் வேதம் மூலம் வேற, அந்த மாதிரி சூத்திரம் வேற, அதனால அது அது அனுகுணமா தான் வெள்ளம் பண்ணுவோம், அது அது அனுகுணமா, நம்ம சொல்றது வேற, அவ சொல்றது வேற, அவ பிரக்கிரியை வேற, பரிசேஷனத்திலேயே பேதம் இருக்கு, பிராந்த காலங்கள்ல பேதம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேதங்கள் அவர்கள் இருக்கு, ஒவ்வொரு சூத்திரத்திலையும் ஒவ்வொரு சாகியங்கள்லயும் இருக்கு. அதனால நான் அத்தியனம் பண்ண எத்த அத்தியனம் பண்ணணும் அதுக்கு அனுகுணமா நான் நொட்டிக்கிறேன், அவ தன்னுடைய சாகையை எப்படி அத்தியனம் பண்ணாலோ அதுக்கு அனுகுணமா அவ நொட்டிக்கிறார். அதனால இது வந்து இந்த இடத்துல பேதமே இல்லையே, சில இடத்துல ஒரே ஒரே ஒத்தம்தான் கேட்பான், ஒத்தனே கேட்கச்ச நிறைய பேர் அத்தியனம் பண்ண மாட்டான், ஒத்தனே அத்தியனம் பண்ணுவான், அந்த இடத்துல ரெண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேதம் சொல்லணும், அது கர்மகாண்டத்துல இருக்கு, ஆனால் பிரம்மகாண்டத்துல அது மாதிரி எதுவும் இல்லை. பிரம்மகாண்டத்துல இது இங்கேயே ஒன்று பாருங்க வரப்போகுது, ஏழாவது தீரணமும் நூறும் அதுல வரப்போகுது, அது என்ன வரப்போறதுனாக்கா புருஷ வித்யான்னு சொல்லு, அன்னைக்கே சொல்றோம் புருஷ வித்யான்னாக்கா சாந்தோக்கியத்திலையும் புருஷ வித்யா, தைத்திரியத்திலையும் புருஷ வித்யா, அங்க பிரதிபத்து பேதம் இருக்கு, ஆனாலும் கூட ரூபமே வேறையா இருக்கு, ரூபமே வேற, ரூபம் வேறன்னு அர்த்தம், ஆகாரமே வேற வேற, இதுல இருக்கிறது வேற, அதுல இருக்கிறது வேற, இது வேற வேறையா இருக்கிறதுனால வித்யா பேதம் தான், வித்யா ஐக்கியம் கிடையாதுன்னு சொல்ல போறோம். அபிஷேகம் அப்படின்னு சொல்ல போறோம். ஒன்பதாயிரமோ பத்தாயிரமோ மறந்து பத்தி ஆனால் ஒன்பதாவது அதிகம் நல்ல கடத்தது. அதனால இப்ப பாருங்கோ ஒரே வித்யை ரெண்டு உபரணத்துல சொல்லப்பட்டதுனாக்க அத்தியத்தில் வேணும். அத்தியனம் பண்றவாள் வேற வேறையா இருக்கா. அம்மாவாருடைய சாகையை வச்சு நம்ம அத்தியனம் பண்றதுனால வேற வேறன்னு சொல்லக்கூடாது. ஒரே வித்யை தான் அந்த சாகக்காரனுக்கு அதை அங்க படிக்க படிச்சு கொடுத்து, இந்த சாகக்காரனு இங்க படிச்சு கொடுத்து. அதனால இது தோஷம் இல்லை. இத ஒரு பாயிண்ட வச்சு பார்த்தா சரியா இருக்கும். வந்து துவாபர யுகத்துல வியாசர் அவதரிச்சார். ஆனா வியாசர் அவதரிச்சுதான் வேதத்தெல்லாம் பிரிச்சார். அதுக்கு முன்னாடி வேதம் எப்படி இருந்தது? எல்லா வேதமும் ஒன்றாக சேர்ந்து இருந்தது. அதை நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. அப்போ எல்லாரும் என்ன பண்றப்பா, எல்லா வேதத்தையும் ஒரே மாதிரி அத்தியானம் பண்றப்பா. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருப்பாரு. எல்லா மூலமும் எல்லா சாக்கையும் எல்லா இதுவும் எல்லாத்தையும் அத்தியானம் பண்ணிட்டு. அப்படி அத்தியானம் பண்ணதுனால அப்ப அந்த இடத்துல வித்யாபேதமே சொல்ல முடியாதே, எல்லாம் வேற வேற சொல்ல முடியாது. ஏன்னா இங்க பிரதிபத்திர பேதமே இல்லை, எல்லாருமே ஒரே இது அத்தியானம் பண்ணலாம். நாவல் பாகத்தை நாவல் பாகத்துல சதுர்வேத சதுக்கள் நாலு வேத அத்தியானம் பண்ணவா, நூறு யாகங்கள் பண்ணவா அப்படின்னு வாழ்க்கை பிரசித்தி. அதனால இப்போ அவன் நாலு வேத அத்தியானம் பண்ணாலும் இல்லையோ, எப்படி பண்ணா? இப்ப எல்லாமே வாழ்க்கை அவன் சாக்க கிருஷ்ணயஜுர் வேதம். ஆனாலும் நாலத்தையும் அத்தியானம் பண்ணவா ஒரு காலத்துல பிரிவா. அத மாதிரி பாருங்கோ, அவ பார்த்தா பிரதிபத்திர வேதம் கூட வராது. அதனால வித்யா வேதமே சொல்ல முடியாது. அதை இங்க சாய்க்கிறேன். இது ஒண்ணு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தேஷாம் ஏவ ஏதாம் பிரம்ம வித்யாம் ஸ்ரோவ்ரதம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல அவளுக்கு மாத்திரம்தான் தேஷாமேவ ஆதரவணிகால் இருக்காள் ஆதரவணம். அவளுக்கு மட்டும்தான் இந்த பிரம்ம வித்தியை அனுப்பிக்கணும், அதான் அவள் சொல்லுங்கோ அப்படின்னு இருக்கு. அவளுடைய சிரோவிரதமா அங்க படிக்கப்பட்டிருக்கு. தேஷாமேவ இது பச்சித்து வாக்கியா, இல்ல வாக்கியம் இருக்கு. அதனால வேத சங்கா உபஜனித்தா, அப்ப வேத சங்க இருக்கே, இந்த வித்தியை வேற அந்த வித்தியை வேறேன்னு. அவளுக்கு மட்டும் தேஷாமேவ ஏபகாரம், ஏபகாரம் உறுதிப்பட சொல்லும். அவளுக்கு உண்டிதான் இந்த பிரம்ம வித்தியை அப்படின்னு இருக்கே. அதனால இதுல வந்து வேத சங்கையும் வந்துடுறது. வேதம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுறதே, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவே அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு தத்வரதேன என்னக்க என்ன அர்த்தம்? சுவாத்தியாய அங்கமா இருக்கக்கூடியது. சுவாத்தியாயம் அவாவாளுடைய சாகை. அவாவாளுடைய சாகை என்ன அர்த்தம்? எனக்கு கிருஷ்ண யஜுர்வேதம், இன்னொருத்தனுக்கு சுக்லயஜுர்வேதம், அதுலயும் அவனுக்கு காண்ண பாடம், இன்னொருத்தனுக்கு மாத்தியந்திர பாடம். இந்த மாதிரி காண சாக்க மாதிரி சாக்க எல்லாம் மாறி மாறி இருக்கு. அதனால ஒவ்வொரு அத்திய தாக்கணும் அபாவாளுடைய வேத சாக்கை அத்தியனம் பண்ணச்ச அதுக்கு வேண்டிய விரதத்தை முடிச்சுக்கணும். அது ஆதரவடிக்காது என்ன பண்ணணும்னாக்கா சிரோவிரதத்தை பண்ணணும். அந்த பிரம்ம வித்யா அப்படின்ற சப்தத்துக்கே வேதம் அர்த்தம். அதுக்கு அது எங்க இருக்கு? அன்மயோக்தே என பிரம்ம வித்யா பதார்த்தம் இருக்கு பாருங்க, அது சுவாத்தியாய அங்க போதமான சிரோவிரதத்துல அன்வயிக்கிறது. அதான் சம்பந்தம். சிரோவிரதம் ஒரு அங்கம், அது தலையில ஒரு பாத்திரத்துல கறி அது நெருப்பு இருக்கும், அது தலை வச்சுக்கிறது, அது ஒரு கிரமம் வச்சிருக்காது, அது அங்கம். அது பிரம்ம வித்யன்றதுக்கு சுவாத்தியாயம் பேரு. தன்னுடைய சாகைய அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி அங்கமாக இந்த சிரோவிரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால அதை கொண்டுதான் இங்க பார்க்கணும். இந்த பிரம்ம வித்யான்றதுனால நீ சொல்றது உபாசனம் சொல்லப்படலை. இங்க ஏன் அப்படின்னு இக வாக்கியத்துல பிரம்ம வித்யா பதம், இந்த பிரம்ம வித்யான்னு ஒரு பதம் இருக்கு பாருங்கோ, அந்த பிரம்ம வித்யா பதமானது சுவாத்தியாயி பவேத்து, அது சுவாத்தியாயத்துல தான் அன்மை இருக்கும். சுவாத்தியாய வேத சுவாத்தியம் தான் அன்மை. அது எங்க இருக்குன்னாக்கா சிரோவிரத சுவாத்தியாயம் அங்கத்வம் தூ, சிரோவிரதம் வேதா வேத தன்னுடைய வேத பாகத்துக்கு அங்கமா இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு இதம் அப்படி வேதவிரதேன சிரோவிரதம் கூட வேதவிரதமாக வேதத்துக்கு அங்கமான விரதமாக வியாக்கியாதம் உரையிடப்பட்டது விளக்கப்பட்டது அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அது எங்க இருக்குன்னு சமாச்சாரம்ன்ற ஒரு கிரந்தத்துல இருக்கு. சமாச்சாரம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல இந்த வேத வித்யா சிரோவிரதம் அப்படின்றது கொஞ்சம் அது இருக்கு. பிரம்ம வித்யா வேத வித்யா சிரோவிரதம் அதெல்லாம் இருக்கு. அதனால பிரம்ம வித்யாக்க இங்க சுவாத்தியாயம் சொல்லப்படும். சோ வேதபாகம், சோ வேதபாகத்துக்குத்தான் இந்த சிரோவிரதம் அங்கமா இருக்கு. அதனால மாதரமணிகளெல்லாம் அத்தியனம் பண்ணோம்னாக்க இந்த மாதிரிதான் பண்ணணும். அது அத வந்து ஐயங்கர் சாய்க்கிற இடம் பிரதாந்தனம் வேதவிரதேன சாங்கோபாங்கம் பிரதிபாதிதேன வேதவிரத சக்திதேன சிரோவிரதேன ஜாக்கியம். வேதவிரதம்னா சிரோவிரதம் தான், அது வேதாத்தியனத்துக்கு அங்கமா இருக்கு. தன்னுடைய சாகை அத்தியனம் பண்றதுக்கு அங்கமா இருக்கு. யாருக்கு? ஆதரவணிகாலுக்கு. அதர்வண வேதம் இருக்கு, அதுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க பிரம்ம வித்யா உபாசனம் பண்ணீங்க. அதனால உபாசன பேதமே இல்லையே, உபாசன பேதமே இங்க வராது. ஆக பொறுபட்சி கேட்டான், மூணு கேள்வி கேட்டான் இங்க. பிரகரணத்தை கொண்டு இது இந்த பிரம்ம வித்யா வேற, அதே மாதிரி அபியாசத்தை கொண்டு பிரம்ம வித்யா வேற வேற, அதே மாதிரி இந்த சிரோவிரதம் ஒண்ணு இருக்கு, தேஷாமே ஏவகரணம் இருக்கு, பிரம்ம வித்யான்னு ஒரு பதம் இருக்கு. இந்த பிரம்ம வித்யான்ற பதமானது அவளுக்கு உண்டிதான் அப்படின்ட்டு இருக்கு. அவளுக்கு மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்கு. அதனால நீ வந்து அவளுக்கு உண்டின்னு இருக்கிறதுனால இது பண்ணிடும், பிரம்ம வித்யா வேற வேறன்னு சொல்லிடும் அப்படின்னு மூணு விதமா கேள்வி கேட்டான். அந்த மூணு விதமும் சித்திக்காது. என அத்தியாசமும் பிரகரணாந்தரம் வேற வேற உபநிடத்தை வேற வேற அத்தியாயிகள் அத்தியனம் பண்றார். அப்படி அத்தியனம் பண்றதுனால தோஷம் இல்லை. அதே மாதிரி இங்க பிரம்ம வித்யான்னு ஒரு பதம் இருக்கு, அதை கொண்டு சொல்றோம்னாக்கா இந்த பிரம்ம வித்யான்றது கூட வேதம் தான். ஏன் அந்த சிரோபத சப்தத்துக்கு வேதபதையன வியாக்கியாதம்னுட்டு சமாச்சாரம் இருக்கு. அப்படி சொல்றதுனால சிரோவிரதமானது வேதாத்தியனத்துக்கு தான் அங்கம். அதுவும் ஆதரவணிகள் தன்னுடைய சாகை அத்தியனம் பண்ணச்ச அதை அன்வகிக்கிறது. ஆகவே வேத பிரம்ம வித்யான்றதுனால பண்ற உபாசனம் அர்த்தம் பண்ணிக்கூடாது. அவாவாவுடைய வேத சாகை சொல்றது அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிறதுனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்தில் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். பிரியமவிஷம் வித்தமேத்துபேதாச்சிதுபஜனிதேதாத்வாத்தியே பிரம்ம வித்யா பதமிய பவேத்தேனான்வயோக்தே கவிதாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.